மலர்களே மலர்களே இது என்ன கனவா மலைகளே மலைகளே இது என்ன நினைவா உருகியதே உள்ளம் பெருகியதே இழைந்து கொண்டது இந்த உறவே உறங்காத நேரம் கூட மறிக்காது என் தேகம் உனக்காக உயிர் வாழ்வேன் வா என் வாழ்வே வா மலர்களே மலர்களே இது என்ன கனவா மலைகளே மலைகளே இது என்ன நினைவா உருகியதே எனது உள்ளம் பெருகியதே